முடித்திறந்த இவை இரண்டும் பார்ப்பார் என்றன. முந்தானை காட்டில் அடிவாவா என்றது. மூடித்திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன. கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது. வண்ண கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது. அன்ன கொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது. வண்ண கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றது. கன்னி பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது. கன்னி பருவம் உன்னை கண்டு காதல் காதல் என்றது. காதல் என்றது வேறோர் இதயம் நாணம் நாணம் என்றது. காதல் என்றது வேறோர் இதயம் நாணம் நாணம் என்றது. மூடித்திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன. வா வா என்றது. குயிலை கூட்டில் அடைத்து பாட்டு பாட சொன்னது. கூட்டு குயிலை நாட்டு குயிலாய் கூட்டி போக வந்தது. காட்டு குயிலை கூட்டில் அடைத்து பாட்டு பாட சொன்னது. கூட்டு குயிலை நாட்டு குயிலாய் கூட்டி போக வந்தது. வேட்டை உள்ளம் வலை விரித்து வேங்கை வருமென நின்றது. வேட்டை உள்ளம் வலை விரித்து வேங்கை வருமென நின்றது. வேங்கைக்காக விருத்த வலையில் வெள்ளிக்கலை மான் விழுந்தது. வேங்கைக்காக விருத்த வலையில் வெள்ளிக்கலை மான் விழுந்தது. மூடித்திறந்த இமை இறந்தும் பார்ப்பார் என்றன. முந்தானை காற்றில் அடிவாவா என்றது. ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன. ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றது. மூடித்திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றன. வா வா என்றது.